December 30th, 1865. December 7th, 1903. January 2nd, 1920. பொய் சொல்றதன் பிடிக்காது. ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற ஆம்பளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படியே பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட. இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே. நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா? ஆமா. எப்படி? அவன் மௌத்தாருன்னு கொடுத்தான், நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாருன்னு பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாருன்னு கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாருகன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.